அம்மாடி பாத்தாடி பொண்ணை எனக்கு தரியாடி, நீ பாதி நாம் பாதி அட சேர்ந்து புட்ட சிவஞ்சாதி. அரைச்சம்மாவே அரைப்போமா, துவச்ச துணிய துவப்போமா, ராமன் கதைய கேட்போமா, இல்ல வளைச்சு பார்ப்போமா. எம்மா எம்மா எம்மா எம்மா எம்மா எம்மா நிறுத்திட்டீங்க பட்டே கலப்ப. தேங்க்ஸ்ப்பா.